காலி போகும் என் அன்பே அன்பே, நெஞ்சோடு கலந்திடு உறவாளே, காலங்கள் மறந்திடு அன்பே. நிலவோடு திங்களும் வரும் வேளை, காயங்கள் மறந்திடு. கதையாகி போகும் என் கண்ணீர் துளியின் நேரம் வாழும் தாயாக நீதான் தலைக்கோத வந்தாலும் மடி மீது மீண்டும் ஜனனம் வேண்டும். என் வாழ்க்கை நீ இங்கு தந்தது, அடி உன் நாட்கள் நான் இங்கு வாழ்வது. காதல் இல்லை இது, காமம் இல்லை இந்த உறவுக்கு உலகத்தில் பெயரில்லை. வரும் வேளை காயங்கள் மறந்திடு அன்பே.